தலைப்பு இன்னொரு கோமாளி. சிந்தை இழந்தும் சிரிப்போம் கோமாளியா. முகமூடிகளே அறியும் கோமாளிகளின் புன்னகையை. முகமூடிகளில் மட்டும் சிரித்தான் கோமாளி. கோமாளி கூட்டி வருவான் குழந்தைகளை. முன்னால் குழந்தைகளும் சிரிக்கும் கோமாளியால்.